உயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே. இன்று வந்த துன்பம் என்னவோ, அது கண்டு கண்டு நெஞ்சம் பொங்கவோ. குயிலே போ, இனி நான் தானே, இனி உன்றாகும் அது என்றாகும். குயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே, அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே. கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே.